உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் முந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் உந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. அன்பின் மலையால் பொழிந்தாய் இரு விழியால் அசைந்தால் உந்தன் துணையில் பல மாற்றத்தை காண்கிறேன் என்னுள்ளே. அன்பின் விலங்கால் வளைத்தால் இரு இதழில் சிரிப்பால் உந்தன் கூந்தலில் காற்று மணக்கையில் சாய்ந்தது என்னுள்ளம். உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் உந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் உந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. வாழ்க்கையின் வழிகளை அறிந்து கொண்டேன் தனிமையில், வாழ்க்கையின் அர்த்தங்களை நான் புரிந்து கொண்டேன் சில வருடங்களில். சோகங்கள் அனைத்துமே பறந்ததே நீ வந்ததும் என் பக்கமே. மூச்சு பட்டதும் என் வாழ்க்கையில் புதிதாய் மாற்றங்களே. இது கனவென்பதா இது நிஜம் என்பதா, இது நிஜத்தில வருகிற கனவென்பதா, சுகமல்லவா நீ எனதல்லவா என்று யோசிக்கும் தருணங்கள் இனிதல்லவா. நீ என்று நான் என்று பிரிவு இல்லை, அடி நாம் என்று வாழ்வது நிச்சயமே. எனக்கென இருக்கிற ஒரு உயிர் தான் அதுவே உன்னோடு வாழ்ந்திடத்தான். உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் முந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் முந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. மலையால் பொழிந்தாயிரு விழியால் அசைந்தால் உந்தன் துணையில் பல மாற்றத்தை காண்கிறேன் என்னுள்ளே. அன்பின் விலங்கால் வளைத்தால் இரு இதழில் சிரிப்பால் உந்தன் கூந்தலில் காற்று மணக்கையில் சாய்ந்தது என்னுள்ளம். உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் உந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே. உன் சுருள் முடி வடிவினிலே சுழன்று விட்டின் உந்தன் அழகினிலே, உன் சிறு நொடி பார்வையிலே நானே உந்தன் அடிமையானேனே.